تعالی وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه عما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد فقال تعالى في مقام اخر فاعوذ بالله من الشيطان الرجيم فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ وُجُوهٌ يَوْمَئِذٍ مُّسْفِرَةٌ ضَاحِكَةٌ مُّسْتَبْشِرَةٌ وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ تَرْهَقُهَا قَتَرَةٌ أُولَئِكَ هُمُ الْكَفَرَةُ الْفَجَرَةُ. صدق اللہ العظیم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இஸ்லாம் என்ற இந்த அற்புதமான மார்க்கத்தை நமக்கு வழங்கி, இந்த மார்க்கத்திற்கு உலகத்திலுள்ள எல்லா பாத்திலான கொள்கைகளும் அழிந்து போகக்கூடிய அல்லது மக்களை அழிவுக்குள்ளாக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும், இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் 1400 வருடங்களாக எதிர்த்து வந்தாலும், இன்று வரை அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் உலகத்தில் நிலைநாட்ட செய்துள்ளான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த மார்க்கம் உலகத்தில் நிலைத்தோங்கி இருக்கும், தழைத்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், அதற்கு ஒரு அற்புதமான அடிப்படையான காரணம் உண்டு. உலகத்தில் எத்தனையோ அற்புதமான கொள்கைகள் உருவாயின, ஆடம்பரமான கொள்கைகள் உருவாயின, மக்களுடைய சிந்தனைகளை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான கொள்கைகள் உருவாயின. ஆனால் அந்த கொள்கைகளுக்கும் கூட்டம் கூட்டமாக ஆட்கள் சேர்ந்தார்கள், மக்கள் சேர்ந்தார்கள். ஆனால் அந்த கொள்கைகள் எல்லாம் வந்த வேகத்திலேயே அழிந்து போயின. ஆனால் உலக மக்களில் எல்லா தரப்பு மக்களாலும் இன பாகுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல், மொழி பாகுபாடு இல்லாமல், குல வேறுபாடு இல்லாமல், எந்த விதமான பாகுபாடு இல்லாமல், எல்லா மக்களாலும் கவரப்பட்ட ஒரு அற்புதமான கொள்கை, ஒரு அற்புதமான ஐடியாலஜி, ஒரு அற்புதமான தியோரிக்கல் இருக்கிறது என்றால், அதுதான் இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய ஐடியாலஜி. இந்த இஸ்லாமிய கொள்கை இன்று வரையிலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலகத்தில் நிலைத்திருக்கிறது, இனி கியாமத் வரையிலும் உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இத்தனை எதிர்ப்புகளையும் தாங்கி, இத்தனை எதிரிகளையும் மீறி, இத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் தவிடுபடாக்கி இன்று இஸ்லாம் உலகத்தில் நிலை பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு அடிப்படையான காரணம் மற்ற எந்த கொள்கையிலுமே இல்லாத, மற்ற எந்த இசத்திலும் இல்லாத, மற்ற எந்த அம்சத்திலும் இல்லாத, மற்ற எந்த சமயங்களிலும் இல்லாத, மற்ற எந்த பாத்திலான கொள்கைகளிலும் இல்லாத ஒரு அற்புதமான அம்சத்தை, உறுதியிலே சொல்வார்கள் இன்கிலாபி அக்கீதா என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான கொள்கையை இஸ்லாம் இதில் வைத்ததின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாமிய கொள்கை இன்று வரை நிலைத்திருக்கிறது. அந்த இன்கிலாபி அக்கீதா, அந்த புரட்சிகரமான கொள்கை என்னவென்றால், அதுதான் மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்நாட்களிலே அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆற்றல்களுக்கும், அவன் செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு பணிகளுக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் மறுமை என்று ஒன்றை அல்லாஹ் அமைத்து, அந்த மறுமையில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நன்மையை கொடுத்து கூலியை கொடுத்து, தீய காரியங்களுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய மறுமை என்ற ஒரு சித்தாந்தத்தை, மறுமை என்ற ஒரு ஐடியாலஜியை, மறுமை என்ற ஒரு அற்புதமான கொள்கையை அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் வைத்ததன் காரணமாக தான், இந்த மறுமை நம்பிக்கையின் காரணமாக இன்று வரை இஸ்லாம் உலகத்தில் நிலைத்திருக்கிறது. முஸ்லீம்கள் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டோம், கூட்டம் கூட்டமாக கற்பழிக்கப்பட்டோம், கோடிக்கணக்கில் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டோம். இன்று வரை அல்லாஹ்வுடைய கிருமையினால் எதை இழந்தாலும் இழக்க தயார், ஈமானை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று முஸ்லீம்கள் இன்று வரை உறுதியாக இருக்கிறார் என்றால், அதற்கு அடிப்படை காரணம் இந்த ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய நன்மையின்பால் குழியின்பால் முஸ்லீம்கள் கொண்டிருக்கக்கூடிய அசையாத நம்பிக்கை, முஸ்லீம்கள் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நம்பிக்கை, ஆணித்தரமான உறுதி. இதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வரை முஸ்லீம்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் உலகத்தில் நிலைநாட்ட செய்திருக்கின்றது, நிலை பெற செய்திருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் சற்று உற்று கவனிப்போம். எனால் இஸ்லாம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும், ஏதோ பிறப்பிலே முஸ்லீமாக பிறந்து விட்டோம், அதனால் முஸ்லீமாகவே வாழ வேண்டும், பிறகு மரணித்த பிறகு அது எப்படியாவது போய்விடலாம் என்ற ஒரு மூடத்தனமான கொள்கையை கொண்டது அல்ல இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பது பிறப்பின் மூலமாக வருவது கிடையாது, இஸ்லாம் என்பது கொள்கையின் மூலமாக வருவது கிடையாது, அல்ல இஸ்லாம் என்பது பரம்பரை சொத்தாக வருவது கிடையாது, அல்ல இஸ்லாம் என்பது இனத்தை வைத்து குலத்தை வைத்து தேசத்தை வைத்து வருவது கிடையாது. இஸ்லாம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலே வரக்கூடியது. அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுடைய காரியங்களை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உலகத்தில் நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை மனப்பூர்வமாக ஏற்று அவைகளை பூமியில் நடைமுறைப்படுத்தும் பொழுது, உலக வாழ்க்கையில் செயலாற்றும் பொழுது அவைகளுக்குரிய ஒவ்வொன்றுக்குரிய கூலி மறுமையிலே கிடைக்கும் என்ற நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தில் அமைக்கப்பட்டதுதான் இஸ்லாம் என்ற கட்டடம். ஏதோ இது பரம்பரை சொத்து அல்ல இஸ்லாம் என்பது. அதனால் தான் நாம் பார்க்கின்றோம், நேற்று வரை அல்லது மரணிக்கும் தருவாய் வரை ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்றான், முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கின்றான், இன்று காலை மரணிக்கப் போகின்றான், அல்ல இன்று மதியம் மரணிக்கப் போகின்றான், இன்று மதியம் அவனுடைய உயிர் பிரிய போகின்றது. அவன் மதியம் வரை இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக இருப்பது மட்டுமின்றி முஸ்லீம்களுக்கு எதிராக செயலாற்றுகின்றான், முஸ்லீம்களை அழிப்பதற்கான திட்டம் போடுகின்றான், இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கின்றான், அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கின்றான், அல்லாஹ் ரசூலுக்கு விரோதியாக இருக்கின்றான். ஆனால் அவன் மரணிப்பதற்கு முன்னால், சக்கராத்துக்கு முன்னால், அவனுடைய உயிர் வாங்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு முன்னால் நேரம் வரை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானால், அவன் தௌபா செய்து விடுவானால், ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிறப்பை பார்ப்பதில்லை. அவன் எந்த மார்க்கத்திலே பிறந்தான், எந்த கொள்கையில பிறந்தான் அல்லாஹ் பார்ப்பதில்லை, எந்த குடும்பத்திலே பிறந்தான் அல்லாஹ் பார்ப்பதில்லை, எந்த மொழி பேசக்கூடியனா பிறந்தான் அல்லாஹ் பார்ப்பதில்லை, இப்பொழுது வரை இந்த நிமிடம் வரை அவனுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தான் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அந்த நேரத்தில் அவன் ஈமான் கொண்டால் கூட ரப்புல் ஆலமீன் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள். அல் இஸ்லாம் யஹதிஹு மா கான கப்லஹோ, இஸ்லாம் என்பது அந்த இஸ்லாம் கலிமா சொல்வதற்கு முன்னால், முன் செகண்ட் வரை, முன் தருணம் வரை, அந்த கலிமா சொல்வதற்கு அதற்கு முந்தைய நிமிடம் வரை செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும், அத்தனை பாவங்களையும், அத்தனை தவறுகளையும், அத்தனை குற்றங்குறைகளையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றார். அல் இஸ்லாம் யஹதிஹு மா கான கப்லஹோ, இஸ்லாம் அதற்கு முன்னால் செஞ்ச அத்தனை பாவங்களையும் இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணித்திரு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பிறப்பால் வரக்கூடியதல்ல, இந்த நம்பிக்கையால் வரக்கூடியது. எந்த நம்பிக்கை? உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும், உலகத்தில் நாம் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு கர்மத்திற்கும் மறுமையிலே கூலி உண்டு. நற்கர்மம் செய்வோமேனால் உமையாமல் மிஸ்பால தரத்தின், உமையாமல் மிஸ்பால தரத்தின் ஹைரையரா, யார் இந்த பூமியிலே ஒரு அணு அளவுக்கு நன்மையை செய்வாரோ அதனுடைய கூலியை அவர் அங்கே பார்த்துக் கொள்வார். உமையாமல் மிஸ்பால தரத்தின் ஷர்ரையரா, யார் ஒரு அணு அளவுக்கு இந்த பூமியிலே ஒரு தவறை செய்வாரோ, ஒரு தீய காரியத்தை செய்வாரோ அதனுடைய குழியும் அங்கே பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்று முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். இந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், மறுமையிலே கூலி உண்டு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையிலே கூலி உண்டு என்ற நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், அவன் எவ்வளவு பெரிய சீமானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சீதேவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த வழியாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றான். இதைத்தான் நாம் பார்ப்போம். என்ன சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே, சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றி. குதலில் முத்தகீன், இந்த வேதத்தின் மூலமாக, இந்த குரானின் மூலமாக, அல்லாஹ்வின் இந்த அற்புதமான வேதத்தின் மூலமாக முத்தகீன்களுக்கு, தக்குவாதாரிகளுக்கு, இறை அச்சம் உள்ளவர்களுக்கு நாம் நேர்வழி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த முத்தகீன்களுக்கு டெஃபினேஷன் என்ன, முத்தகீன் என்றால் யார், முத்தகீன் என்பது யாருக்கு சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் விவரிக்கும் போது சொல்கின்றான். அல்லதீனை உம்மினூன பிமா உன்சில இலைக்க, நபியே உம்மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை ஈமான் கொள்வார்கள், உமா உன்சிலமின் கபலிக்க உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தை ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ் ரசூலை பற்றியும், வேதத்தை பற்றியும் ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு, என்று சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றான், வபில் ஆகிரத்தி, ஆகிரத்தின் விஷயத்திலே மட்டும், ஹும் யூகிரோன், அவர்கள் யக்கீன் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே அல்லாஹ்வை பற்றி, மறுமை நாளை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, வேதங்களை பற்றி, ஈமான் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஆகிரத்தை பற்றி சொல்லும் பொழுதும் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, யக்கீன் கொள்வார்கள், அவர்கள் தான் வெற்றி அடையக்கூடிய முத்தகீன்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அன்பு சகோதரர்களே, இங்கே ஈமான் கொள்வதற்கும் யக்கீன் கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் போதும் என்று அல்லாஹ் சொல்கின்றார், ரசூலை ஈமான் கொண்டால் போதும் என்று அல்லாஹ் சொல்கின்றார், வேதங்களை ஈமான் கொண்டால் போதும் என்று சொல்கின்றார். ஆனால் ஆகிரத்தை பற்றி சொல்லும் பொழுது, மறுமையை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றார், ஹும் யூகினூன், யக்கீன் கொள்வார்கள். அங்கே ஈமானுக்கும் யக்கீனுக்கும் மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்தியாசத்தை காட்டுகின்றான். என்ன வித்தியாசம்? அரபியிலே ஒரு பொதுவான கானூன், ஒரு சட்டம் உண்டு, தாரஃபுல் அஷ்யா பி அலுதாதிஹா, ஒரு பொதுவான ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம் என்றால், ஒரு பொருளை விளக்குவதற்கு, ஒரு விஷயத்தை பற்றி விளக்குவதற்கு அதனுடைய எதிர்ப்பதத்தை பார்த்து விளக்கிக் கொள்ளலாம், அதனுடைய எதிர்ப்பதத்தை சொல்லி விளக்கிக் கொள்ளலாம். உதாரணமாக, ஆண்கள் என்றால் யார், ஆண்கள் என்று யாருக்கு சொல்லப்படும் என்று சொல்வதற்கு, அதற்கு விளக்கம் சொல்வதற்கு எப்படி சொல்வார் என்றால், பெண் அல்லாதவர்களை ஆண்கள் என்று சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன், பெண் அல்லாதவர்கள் ஆண்கள், ஆண்களுக்கு ஆண்கள் என்பதற்கு யார் எதிர்ப்பதமோ அவர்களை சொல்லி அந்த பொருளை விளக்குவது. அந்த அடிப்படையிலே இந்த ஈமானுக்கும் யக்கீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை, இந்த பாகுபாட்டை நாம் பார்ப்போம். எனால் ஈமானுக்கு எதிர்ப்பதம் என்னவென்றால், ஈமானுக்கு எதிர்ப்பதம், ஈமான் என்பது விசுவாசம் கொள்வது, எதிர்ப்பதம் என்னவென்றால் நிராகரிப்பது, குஃபுர் கொள்வது. ஈமான் என்பது நம்புவது, குஃபுர் என்பது நிராகரிப்பது. ஆக ஈமானுக்கு எதிர்ப்பதம் என்னவென்றால் நிராகரிப்பது, குஃபுர் செய்வது. இங்கே அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் ஈமான் கொள்வார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஈமான் கொள்வார்கள். அப்ப ஈமான் கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்திலும், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலும், வேதத்தின் விஷயத்திலும் ஈமான் கொண்டால் போதுமானது. அங்கே யாருக்கு வெற்றி? ஈமான் கொள்பவர்களுக்கு வெற்றி. யாருக்கு தோல்வி? நிராகரிப்பவர்களுக்கு தோல்வி. நம்முடைய புழக்க வார்த்தையில சொல்வதா இருந்தால், மூமின்களுக்கு வெற்றி, காஃபிர்களுக்கு தோல்வி. ஆனால் ஆகிரத்தின் விஷயத்திலே, ஆகிரத்தின் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஈமானுக்கு மாற்றமான வார்த்தை குஃபுர் எனும் பொழுது, விசுவாசத்திற்கு மாற்றமான வார்த்தை நிராகரிப்பு எனும் பொழுது, அங்கே மனிதன் நிராகரிக்கும் பொழுதுதான் அவன் தோல்வியானாக மாறுகின்றான், அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆகின்றான். ஆனால் ஆகிரத்தின் விஷயத்திலே நிராகரித்தால் குற்றவாளி அல்ல, நிராகரித்தால் குற்றவாளி அல்ல, மாறாக அல்லாஹ் ஆகிரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான், வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் ஆகிரத்தின் விஷயத்திலே யக்கீன் கொள்வார்கள், உறுதி கொள்வார்கள். இந்த உறுதி கொள்வது என்பதற்கு எதிர்ப்பதம் என்னவென்றால் சந்தேகம் கொள்வது. உறுதி கொள்வது என்பதற்கு எதிர்ப்பதம் சந்தேகம் கொள்வது. ஆக ஒருவன் எப்பொழுது குற்றவாளி ஆகிறான் என்றால், ஆகிரத்தின் விஷயத்திலே நிராகரித்தால் அல்ல, ஆகிரத்தை சந்தேகித்தால் அவன் குற்றவாளி ஆகிவிடுகின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவன் நிராகரித்தால் குற்றவாளி ஆகின்றான், மறுமையுடைய விஷயத்திலே, குரானுடைய விஷயத்திலே, வேதத்தின் விஷயத்திலே நிராகரித்தால் குற்றவாளி ஆகின்றான், அதே போன்று ரசூலுடைய விஷயத்திலே நிராகரித்தால் குற்றவாளி ஆகின்றான். ஆனால் ஆகிரத்தின் விஷயத்திலே, ஆகிரத்தின் விஷயத்திலே சந்தேகப்பட்டாலே குற்றவாளி ஆகிவிடுகின்றான். அவன் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட்டாலே குற்றவாளி ஆகிவிடுகின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதீன உம்மையும் உம்மீது அருளப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வார்கள். அப்படி என்றால் நிராகரிக்க மாட்டார்கள், நிராகரிக்க மாட்டார்கள். ஆனால் ஆகிரத்தின் விஷயத்திலே யக்கீன் கொள்வார்கள் என்றால் சந்தேகிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நிராகரிக்க கூடாது, ஆகிரத்தின் விஷயத்திலே சந்தேகிக்கவே கூடாது. ஆகவே ஆகிரத்துக்கு ரப்புல் ஆலமீன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். எதற்காக சொல்கிறேன் என்றால் சகோதரர்களே, இந்த ஆகிரத்திலே நம்பிக்கை இருப்பதனால்தான் இன்று முஸ்லிம்கள் ஈமானோடும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகத்தில் எத்தனையோ ஹராமான வியாபாரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கோடி கோடியாக பொருளக்கூடிய ஹராமான தொழில்கள் இருக்கின்றன. ஏன் முஸ்லீம்களுக்கு வட்டி கடை வைத்து நடத்த தெரியாதா? முஸ்லீம்களுக்கு சொந்தமாக பேங்க் நடத்த தெரியாதா? இல்ல முஸ்லீம்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்த தெரியாதா? இல்ல முஸ்லீம்களுக்கு சாராய தொழிற்சாலையை நடத்த தெரியாதா? இல்ல அந்த சாராய தொழிற்சாலையுடைய சாராயம் எப்படி தயாரிப்பது என்ற காம்பவுண்ட் தான் தெரியாதா? எல்லாம் தெரியும் முஸ்லீம்களுக்கு, ஏன் செய்வதில்லை? மறுமையுடைய அச்சம், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற சிந்தனை. முஸ்லீம்களை இன்று முஸ்லீம்களாக வாழ செய்வது, அவர்களுக்கு அகாமை விட்டு தவிர்ப்பது, அல்லாஹால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு முஸ்லீம்களை விலகச் செய்வது, அவர்களுக்கு பொருளாதார குறைபாடு அல்ல, அவர்களுக்கு திறமை இல்லாமை அல்ல, அல்லது அவர்களுக்கு அதை பற்றிய விவரம் தெரியாமை அல்ல, அல்லது அதை பற்றிய அனுபவம் இல்லாமை அல்ல. மாறாக அல்லாஹ்விடத்திலே மறுமையில் தண்டனை கிடைத்துவிடக் கூடாது என்ற அச்சம்தான் முஸ்லீம்களை அகாமை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லீம்களாக நாம் இருக்கின்றோமா? எல்லா விஷயத்திலும் மறுமையை நம்பக்கூடிய உண்மையான முஸ்லிம்களா நாம் இருக்கின்றோமா? மறுமையை பற்றி ரப்பல் ஆலமீன் என்னென்ன சொல்லுகின்றான் அதையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோமா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மூமின்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ வல் காஃபிரூன ஹுமுத் தாலிமூன். மூமின்களே, ஒரு நாள் வரப்போகின்றது, ஒரு நாள் வரப்போகின்றது, திடீரென்று வரப்போகின்றது. அல்லாஹ் எச்சரிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மூமின்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாள் திடீரென்று வந்துவிடும், அந்த நாள் வருவதற்கு முன்னாலேயே அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயன்படுத்தி விடுங்கள், அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி விடுங்கள், அல்லாஹ்வுக்காக செலவழித்து விடுங்கள், அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக அழித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றன, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஆயுளை கொடுத்திருக்கின்றன, அந்த ஆயுளை அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள். உங்களுக்கு நீதத்தை கொடுத்திருக்கின்றன, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றன, அந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள், அல்லாஹ்வுக்காக அழித்து விடுங்கள். உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கின்றன, அந்த திறமையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அழியுங்கள். உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றன, அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அழியுங்கள். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கின்றன, ஞானத்தை கொடுத்திருக்கின்றன, அந்த கல்வியையும் ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அழியுங்கள். அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அழித்து விடுங்கள். எதற்கு முன்னால், மின் கபிலியன் ஏத்திய யோவன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாள் எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. அந்த நாள் திடீரென்று வருவதற்கு முன்னால் நாம் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ, ஆயுளை கொடுத்திருக்கிறோம், உடல் திராத்திரத்தை கொடுத்திருக்கிறோம், நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம், உறுதியான உடலை கொடுத்திருக்கிறோம், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறோம், கல்வியை கொடுத்திருக்கிறோம், பொருளை கொடுத்திருக்கிறோம், நேரத்தை கொடுத்திருக்கிறோம், பக்தியை கொடுத்திருக்கிறோம், இன்னும் என்னென்ன கொடுத்திருக்கிறோம் அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து விடுங்கள். மின் கபிலி அன் யாத்திய யௌம், ஒரு நாள் வருவதற்கு முன்னால். அந்த நாள் வந்துவிட்டால், அந்த நாள் வந்துவிட்டால் அந்த நாளிலே எந்த விதமான பேரம் பேச முடியாது, யார் இடத்திலும் எந்த விதமான பேரம் பேச முடியாது, உலா குள்ளத்துன் யாரும் யாருக்கும் ஜாமீன் எடுக்க முடியாது, உலா ஷஃபாத்துன் யாரும் யாருக்கும் எந்த விதமான சிபாரிசும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவையெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக செலவழித்து விடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகத்திலே கருத்து என்னவென்றால், மூமின்களே, உங்களை நீங்களே அல்லாஹுக்காக ஒப்படைத்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அப்படியே ஒப்படைத்து விடுங்கள். அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஒப்படைத்து விடுங்கள். அதற்காக வேண்டி மனைவி மக்களை விட்டுவிட்டு, வியாபார வெட்டிகளை விட்டுவிட்டு, தோட்டம் துறவுகளை விட்டுவிட்டு, விவசாயங்களை விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு, காரே மேடே கண்ணீர் ரஹ்மானே என்று சொல்லி திரிவதல்ல, ஊர் ஊராக சுற்றுவதல்ல, மாறாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களை முஸ்லிமையான முஸ்லீம்களாக வாழ தூண்டுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் தாங்கிய முஸ்லிம்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களையும் வாழ தூண்டுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நாளை நாளை என்று ஒத்தி போடுவோம் எனால் ஒரு நாள் வந்துவிடும், நாளை ஒரு நாள் வந்துவிடும், அந்த நாள் வந்துவிடுமேனால் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபாஆ, அந்த நாளிலே எந்த விதமான பேரமும் படியாது, எந்த விதமான ஜாமீனும் வழங்கப்பட மாட்டாது, எந்த விதமான சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்களே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து விடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமை சிந்தனை மூமின்களுக்கு இருக்குமேனால், இந்த மறுமை சிந்தனை முஸ்லீம்களுக்கு இருக்குமேனால், நிச்சயமாக உண்மையான முஸ்லீம்களாக நாம் ஆகிவிடலாம். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை என்ன? அன்பு சகோதரர்களே, தொழுகின்றோம். எப்படி தொழுகிறோம் என்றால், தொழுதவுடனேயே வியாபாரத்திலே பரக்கத்து கிடைக்க வேண்டும். சொல்லுகின்றோம், வியாபாரத்தில் பறக்கத்தே இல்லைங்க, ரொம்ப நஷ்டமாயிடுச்சுங்க, உடனே அவர் சொல்றோம் என்ன சொல்றா, தொழுங்க, தொழுதா பறக்கத்து வரும், உடனே தொழ ஆரம்பிக்கிறார். எதற்காக? வியாபாரத்தில் பறக்கத்து ஏற்பட வேண்டும், கடன் எல்லாம் குறைய வேண்டும். நம்ம எத்தனையோ பேரை பார்க்கின்றோம், ஃபஜ்ர் தொழுதுவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு கடை வீதிக்கு செல்கிறாரோ அவர் ஷைத்தானுடைய கொடியை தாங்கி செல்கின்றார். யார் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு காலை எழுந்தவுடன் ஃபஜ்ர் தொழுவதற்காண்டி யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கொடியை தாங்கி செல்கிறார். யார் பள்ளிக்கு செல்லாமல் காலை எழுந்தவுடன் கடை வீதிக்கு செல்கிறாரோ அவர் ஷைத்தானுடைய கொடியை தாங்கி செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை வைத்து சொன்னவுடன், ஆகவே நாம் சுபு துலாமல் போய் கடை திறந்தால் அந்த கடையில் எப்படி வியாபாரம் நடக்கும், எப்படி பறக்கத்து கிடைக்கும், எப்படி ரிசுக்கு கிடைக்கும் என்று சொன்ன உடனே நம்மளெல்லாம் சுபு மட்டும் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனையோ பேரை பார்க்கிறோம் காலையில இருந்து சுபு மட்டும் தொழுவார்கள், ஆனால் மற்ற வத்து தொழுகை எதுவுமே கிடையாது. காரணம் என்னவென்றால், சுபு தொழுது போய் கடை திறந்தால் பறக்கத்து கிடைக்கும். அப்ப இங்க தொழுது அல்லாஹ்வுக்காக அல்ல, அல்லாஹ் நம்ம மீது கடமை விதித்து விட்டான் என்பதற்காக வேண்டிய அல்ல, பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கடையில வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் சில பேர் பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை மட்டும் சுபு தொழுவார்கள், வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களிலே சஃபுகள் இருப்பதை விட வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லா பள்ளிவாசலுக்குடைய வாழ்மை ஒரு சஃபு ரெண்டு சஃபு கூட வரும். காரணம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை ஒரு பறக்கத்தான் நாள், அன்னைக்கு சுபு தொழுதா வாழ்க்கை ஃபுல்லா சுபு தொழுதா மாற ஒரு நினைப்பு இருக்கு. ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது? மறுமைக்காக தொழுபவர் மரணமே விசாரணை அஞ்சு தழுபவர் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் விசாரிப்பான். அவ்வளவு மாசுயல் அப்து அணி சொலா முதன் முதலாக அடியான் தொழுகைப்பட்டு தான் விசாரிக்கப்படுவான் என்ற அந்த அச்சம் இருக்குமே. நான் சொல்லலே அங்கே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாகுபாடு இருக்காது, சுபூர் தொழுகை லோகர் தொழுகை பாகுபாடு இருக்காது, நல்ல நாள் கெட்ட நாள் பாகுபாடு இருக்காது. இன்னும் சில பேர் வேதனை என்னவென்றால் பிறந்த நாளைக்கு மட்டும் சுபூர் தொழுவாங்க, அவங்களுடைய பிறந்த நாளைக்கு மட்டும். இது மாட்டவாடி கலாச்சாரம், பிறந்த நாளைக்கு காலையில் போய் கோயிலில் போய் அவன் அர்ச்சனை பண்ற மாதிரி இவன் பள்ளிவாசல வந்து ரெண்டு முட்டு முட்டு போயிடுறது. இன்னும் சில பேர் வருஷ பிறப்பில் வருஷ பிறப்பில் அதுல ரெண்டு குரூப், இங்கிலீஷ் வருஷ பிறப்பில் ஒரு குரூப், அரபு வருஷ பிறப்பில் ஒரு பிறப்பு, ஹிஜ்ரி வருஷ பிறப்பு சில பேர் தொழுவாங்க, சில பேர் ஜனவரி வருஷ பிறப்பு அன்னைக்கு தொழுவாங்க. சகோதரர்களே, இப்படிப்பட்ட தொழுகைகள் அது தொழுகைகள் அல்ல, அது தொழுகை அல்ல. ஏனென்றால் அது உலகத்திற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய காரியம். அது உலகத்தில் லாபம் கிடைக்க வேண்டும், உலகத்தில் பழக்கத்து கிடைக்க வேண்டும், உலகத்தில் நல்ல எண்ணங்கள் கிடைக்க வேண்டும், உலகத்தில் நல்வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் மாறாக அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்வோம் என்றால் அல்லாஹ் உலகத்தையும் வாரி வழங்குவான். உதாரணமாக அவனுடன் மாடு வாங்க செல்கின்றான், மாடு வாங்க செல்கின்றான். மாடு வாங்கும் பொழுது அங்கே என்ன பேசப்படும் என்றால், இந்த பசுமாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பாலுங்க கொடுக்கும், அஞ்சு லிட்டர் கொடுக்குமா, பக்கத்து மாட்டை கேட்பான் இது எத்தனை லிட்டர் கொடுக்கும், இது எட்டு லிட்டர் கொடுக்குங்க. அப்ப அஞ்சு லிட்டர் கொடுக்குற மாடு 1500 ரூபா, எட்டு லிட்டர் கொடுக்குற மாடு 1500 ரூபா, அதையே வாங்கிட்டு போலாமே என்று அங்கே பாலைத்தான் அளவுகளாக வைப்பான். மாடு வாங்க செல்பவன் பாலைத்தான் அளவுகளாக வைப்பான். எட்டு லிட்டர் கறக்கிற பால் வாங்கலாம் மாடு வாங்கலாமா, அல்ல அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு வாங்கலாமா, அப்ப எட்டு லிட்டர் கறக்கிற மாடே வாங்கிக்கலாம் என்று. ஆனால் அவன் வாங்கி வீட்டுக்கு சென்று பார்த்தால் அவனுக்கு பால் மட்டுமா கிடைக்கும்? அவன் சொன்ன எதிர்பார்த்த 8 லிட்டரோ 10 லிட்டரோ பால் மட்டுமா கிடைக்கும்? தினந்தோறும் 2 குடை சாணமும் சேர்த்து கிடைக்கும் அவனுக்கு, தினந்தோறும் 2 குடை 3 குடை சாணமும் கிடைக்கும். அந்த சாணத்தை வைத்து நிறைய காரியங்களை அவன் ஆற்றலாம். ஆனால் யாரும் விலை பேசும் பொழுதே இந்த மாடு எத்தனை குடை சாணம் போடும் என்று கேட்பதில்லை. சோலை பாலை எதிர்பார்த்து வாங்கப்படுமேனால் அந்த பாலுக்கு இலவசமாக சாணம் கிடைப்பதை போன்று ஆகரத்தை நம்பிக்கை வைத்து நாம் காரியங்கள் ஆற்றுவோம். அல்லாஹ் உலகம் என்ற சாணத்தையும் கொடுப்பான். ஆகரத்து என்பது பால், உலகம் என்பது சாணம். அந்த பாலை எதிர்பார்த்து நாம் காரியம் மாற்றும் பொழுது அல்லாஹ் உலகத்திலே செல்வம், உலகத்திலே பரக்கத், கடையிலே வியாபாரம் என்ற சாணத்தையும் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நமக்கு ஆகரத்தின் சிந்தனை வர வேண்டும். ஆகரத்தின் என்ன வர வேண்டும், நாம் செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆகரத்தை முன்வைத்திருக்க வேண்டும். அந்த ஆகரத்திலே நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்வோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஈமானுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. எந்த விதமான கேரண்டியும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, அல்லாஹ் ரசூலும் கொடுக்கவில்லை. ஆகரத்திலே நம்பிக்கை இல்லாமல், ஆகரத்து சிந்தனை இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உலகத்திலே வெற்றிக்கும் அல்லாஹ் கேரண்டி கொடுக்கவில்லை, மரணத்தின் வெற்றிக்கும் அல்லாஹ் கேரண்டி கொடுக்கவில்லை. யார் ஆகரத்திலே சிந்தனையிலே யக்கீன் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உலகத்திலும் அல்லாஹ் லாபத்தை கொடுப்பான், மறுமையிலும் வெற்றியை கொடுப்பான். அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்கள் சகோதரர்களே. அந்த மறுமையினுடைய கொடுமை, அந்த மறுமை நாள் வேதனை, அந்த மறுமை நாளுடைய அமளி துமளி எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். யா ஐயுவன்னாஸ் மூமின்களே, இத்தக்கும் ரப்பக்கும் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில எந்த ரப்புக்கு முன்னால் நீங்க நிற்க போகின்றீர்களோ அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள், அந்த ரப்பை அச்சு அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ரப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள் இருக்கிறதே, இன்ன ஜல்சலத்த சாதி, அந்த கியாமத்தினாலுடைய பூகம்பம் இருக்கின்றதே. அல்லாஹ் பூகம்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். சோழ கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பூகம்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இன்ன ஜல்சலத்த சாதி, நிச்சயமா கியாமத்து நாளுடைய பூகம்பம் இருக்கின்றது. ஷையுன் அலீம், மிக பிரம்மாண்டமானது, அது மிக கொடூரமானது. நீங்கள் உலகத்திலே பூகங்களை பார்த்திருக்கலாம், குஜராத்திலே பூகம்பங்களை பார்த்திருக்கலாம், குஜராத்திலே கொடூரங்களை பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். கூட்டம் கூட்டமாக முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டதையும், முஸ்லீம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதையும் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆகரத்துடைய அந்த பூகம்பத்திற்கு முன்னால் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மறுமையினுடைய பூகம்பம் என்பது ஷையுன் அலீம், மிக கொடூரமானது, மிக கொடூரமானது. எப்படி கொடூரமானது அல்லாஹ் விவரிக்கின்றான். சவாலே, அல்லாஹ் சொல்வது கற்பனை அல்ல, அல்லாஹ் வர்ணிக்கவில்லை, ரப்புல் ஆலமீன் கவிஞன் அல்ல. கற்பனையாக வடிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் உண்மையின் யதார்த்தத்தை, சத்தியத்தின் ஆணிவரை அப்பட்டமாக எடுத்து வைக்கின்றான். அந்த நாளில் யௌம தரவுனஹா தலுதல் குல்லு முர்தியாத்தின் அம்மா அர்தாத், அந்த நாளில் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய், குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த குழந்தையை மறந்து விடுவாள், தன்னுடைய மடுவையும் மறந்து விடுவாள், என்ன நடக்கிறது என்பதையே மறந்து விடுவாள் அவள். அந்த நாளில் தருவனாக முருதியாத்தின் அம்மா அழுவார். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தால், மடுவிலே வாய் வைத்து பால் கொடுத்துக் கொண்டிருந்தால், அந்த பால் குடித்துக் கொண்டிருக்கும் குழந்தையை மறந்து விடுவாள். அந்த தான் மரண மடு திறந்திருக்கின்றது, தன்னுடைய மடுவிலே அந்த குழந்தை வாய் வைத்திருக்கிறது என்பதையும் மறந்து விடுவாள். அது மட்டுமல்ல, அங்கே அந்த மறுமை நாளில் கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் அவள் கர்ப்பிணி கோலத்தில் இருக்கக்கூடிய பெண் அந்த மறுமை நாளின் வேதனையிலே அவள் எப்படிப்பட்ட வேதனையை பார்ப்பாள் என்றால், அந்த கர்ப்பம் கலைந்து அவளுக்கு ரத்தமாக ஓடினாலும் அந்த விவரமே அவளுக்கு தெரியாது. கர்ப்பம் கலைந்து ஓடுவது கூட அவளுக்கு தெரியாது. கர்ப்பிணி பெண் குழந்தை பிரசவ வேதனையிலே குழந்தை தானாக வெளியே வந்துவிடும், அந்த பிரசவ வேதனை கூட அவளுக்கு தெரியாது. அவ்வளவு கொடூரமானது அந்த மறுமை நாள். அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் ஹம்லஹா தன்னுடைய கர்ப்பத்தை வெளியாக்கி விடுவாள், தன்னுடைய குழந்தையை பெற்று விடுவாள், ஆனால் அவளுக்கு குழந்தை பெற்றதே தெரியாது. ஓ தரன்னாச சுகாரா, மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருப்பதை போன்று பார்ப்பீர்கள், ஓஹோ போதையோடு இருக்கிறார்கள் என்று பார்ப்பீர்கள். இன்று பார்க்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவமாகவில்லை என்றால் போதை கொடுத்து அல்ல மயக்கம் ஊட்டி அந்த பெண்களுக்கு ஊசி போட்டு என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு அவருடைய கர்ப்பத்தை வெளியாக்குகின்றார்களே. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு கால அப்படி மயக்க ஊசி கொடுக்கப்பட்டு விட்டதோ, போதை ஊசி கொடுக்கப்பட்டு விட்டதோ என்று தரன்னாச சுகாரா, மக்கள் எல்லாம் போதையிலே மறந்து மாறிவிட்டார்கள், மயக்கத்தில் மூழ்கிவிட்டார்கள் என்று நபியே நீங்கள் நினைப்பீர்கள். ஒமாஹம் பிசிக்காரா, அவர்கள் நிச்சயமாக மயக்கத்தில் இல்லை, அவர் நிச்சயமா மயக்கத்தில் இல்லை, போதையில் இல்லை. பிறகு ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? பிறகு ஏன் அவர்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய கர்ப்பம் கலைந்து ஓடுவது தெரியவில்லை? கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தது ஏன் தெரியவில்லை? அந்த பிரசவ வேதனையை அவள் ஏன் உணரவில்லை? அல்லாஹ் சொல்கின்றான், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதனை அந்த பிரசவ வேதனையை விட கொடுமையானது. அந்த மறுமை நாளின் வேதனை பிரசவ வேதனையை விட கொடுமையானது. அதனால் அந்த பிரசவ வேதனை அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஊர் பக்கம் பார்த்திருக்கலாம், கிராமங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வார்கள். அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது, வீட்டிலே வந்து நாவிதன் வந்து ஹத்னா செய்வான். ஹத்னா செய்துவிட்டு அந்த குழந்தை அந்த ஹத்னாவினுடைய வேதனை மறப்பதற்காக தொடையில ஓங்கி அடிப்பான் வேகமாக. எதற்காக வேண்டி என்றால், இந்த வேதனை அந்த வேதனை மறக்கடித்து விட வேண்டும் என்பதற்காக. இந்த தொடையில அடிக்கக்கூடிய வேதனை அந்த ஹத்னாவினுடைய வேதனையை மறக்கடித்து விட வேண்டும் என்பதற்காக. சாதாரணமாகவே ஒரு பெரிய வேதனை வந்துவிட்டால் சிறிய வேதனை ஒன்றுமே தெரியாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு பிரசவமாகக்கூடிய பெண் அவளுக்கு பிரசவ வேதனையே தெரியாத அளவுக்கு ஒரு தரா குள்ளதாத் ஹம்லின் தரா ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் அவளுடைய பிரசவ வேதனையே தெரியாத அளவுக்கு அவளுடைய பிரசவம் வெளியாகும், அவளுடைய கர்ப்பம் வெளியாகும். ஏனென்றால் அவளுக்கு போதை இல்லை, மயக்கம் இல்லை. வலாக்கின் அவாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனையின் கொடுமையின் காரணமாக. சகோதரர், இது யாருக்கு ஏற்படும்? இந்த வேதனை யாருக்கு ஏற்படும்? நல்லவருக்கு ஏற்படுமா, கெட்டவருக்கு ஏற்படுமா? ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களையும் ஏற்படுத்திதான் சொல்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் என்னுடைய மடியிலே பிரிந்தது. அன்னாருடைய உயிர் என்னுடைய மடியிலே பிறந்தது, உயிர் பிரிந்தது. அவர்கள் அந்த சக்கராத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் என்னுடைய பாத்திரத்திலே ஒரு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். நான் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த குளிர்ந்த தண்ணீரிலே அடிக்கடி கையை விட்டு முகத்திலே தடவி கொண்டு, அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய வேதனை லேசாக்கு, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னை சீக்கிரம் எடுத்துக்கொள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குளிர்ந்த தண்ணீரிலே கையை தொட்டு தொட்டு முகத்திலே தடவி கொண்டார்கள். இதை பார்த்துத்தான் நான் புரிந்து கொண்டேன், ஓஹோ உலகத்திலே அல்லாஹ்வுடைய சக்கராத்து வேதனை விட்டு முகத்திலே வேதனை விட்டு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தப்பிக்காத பொழுது உலகத்தில் யாரால் தப்பிக்க முடியும் என்று நான் விளங்க ஆரம்பித்து விட்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் இன்னும் அந்த மறுமையை பற்றி விசாரிக்கின்றான், மறுமையை பற்றி விளக்குகின்றான். உலகத்திலே ஒருவருக்கு ஒரு நண்பர்கள் மத்தியில் உதவி செய்து கொள்ளலாம், மனைவி தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்யலாம், தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு உதவி செய்யலாம். ஆனால் அந்த நாளை மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா ஜாஅதி ஸாஹா, அந்த கொடூரமான மறுமை நாள் வந்துவிட்டால், யௌம யஃபிர்ருல் மர்உ, ஒவ்வொரு மனிதனும் மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான், வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான், வ ஸாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை பார்த்து விரண்டோடுவான். ஏனென்றால் லிகுல்லி மிரின், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாளில் தன்னை பற்றிய கவலை தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சகோதரனை பற்றி கவலை இல்லை, தாய் தாய்க்கு பிள்ளையை பற்றி கவலை இல்லை, பிள்ளைக்கு தாயை பற்றி கவலை இல்லை, மனைவிக்கு கணவனை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றிய கவலை தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மறுமை நாள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், அந்த மறுமையாளுடைய அமளி துமளிகளை விட்டு வெற்றி அடைய வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்துவது. அதான் அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் மக்களே, இத்தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீர்களால் நிச்சயமா மறுமையிலே உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது, மறுமையிலே சிரமம் ஏற்படாது. அன்பு சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்குள் ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? கண்ணியத்திற்கு சகோதரர்களே, அல்லாஹ் எந்நேரம் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்தில் உருவாகி விரும்பினால் அதுவே எல்லா விதமான தக்குவாவுடைய படித்தரத்திற்கும் அச்சாணியாக இருக்கும். எல்லா விதமான இளைய அச்சத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு அதுதான் அடிப்படையா இருக்கும். அல்லாஹ் என்னை படைத்து அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை, அந்த சிந்தனை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு உலகத்தில் எல்லா மக்களுக்கும் தந்தருள்வானாக, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, மறுமையில் நாம் எல்லோரையும் சீரியவிகள் கூட்டத்தில் சேர்த்து எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக சேர்த்து மறுமையில வெற்றி அடைந்த மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. உலகத்திலே நம்ம கஷ்டங்களை கொடுத்தாலும், நஷ்டங்களை கொடுத்தாலும், பிரச்சனைகளை கொடுத்தாலும், இன்னல்களை கொடுத்தாலும், மறுமையில் ரப்பலாலமீன் எந்த கஷ்டத்தையும் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் நம் எல்லோரும் வெற்றியாளர் கூட்டத்தில் சேர்த்து தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.